श्रीमान् वेंकटनाथाय कविता तिरुकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतिम् ज्ञानानन्दमयम् देवम् विमलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानां मयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानगणस्वरूपम् विज्ञानविश्वान्नमध्यदीक्षम् दयानिधिम् देहभृताक्षदन्यम् देवं मयग्रीवमहं प्रपद्ये विशेषविद्वारिषदेवनाथ विदग्धकोटिसमलाङ्गलेषु जिगीषतो मे कविता किकेन्द्र जिह्वागदम्भारमभिधेयाः देवमयग्रीवं कुरो मे मार्गदर्शकम् एनापक्वमतिं नूनं किञ्चिद्भूताहि संस्कृता अच्युतसम्प्रदायान् मां च्युतं मुकुन्दमे गुरो अरक्षदलकं पादे पदमरुदराम्यहं पद्मनाभगुरुं वन्दे सदाचार्यमहं सदा श्रीवन्दे श्रीलादि विग्रहं शुद्धवैदिकम् रामाचार्यपात्रं ज्ञानवेदाभ्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामो नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भजे मरुत्मज्ञामोगतस्थितरागतनाय मेने अस्मद्गुरो भगवतो सदैकसिन्धोः रामार्यस्य चरणौ शरणं प्रपद्ये वेदान्तलक्ष्मणेतीन्द्रकृपातगोधम् तत्पादयुग्मधरदेवशङ्करायम् त्रियन्दयुग्मयुतभूरिवरिष्ठमन्तम् श्रीरङ्गलक्ष्मणं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानयति कृपया रव्येनस्तभारम् सम्प्राप्तागमान्तद्वितयमर्गणम् निष्प्रागोनमध्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानयमुनिगरुणारब्धमोक्षाश्रमन्तम् स्वस्थम् श्रीवराहम् इति वरानघम् देशिकम् दर्शयामि अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीति श्रीरङ्गत्रिविजयनत्राणशेखरः जयन्ति त्रिभुवनत्राणपदपङ्कजे नमः ఎంతరో మహానుభావులు అందరికీ వందనము. ఇంకా తెలుగు ప్రపంచ పక్కన ఇంత భాగ్యకరంగా ఉన్నట్టుగా తెలుగు రావడం ఆశ అవ్వదాం. అదే తమిళనాడు ఎంత సంతోషమా ఇருக்கேன். ఉపన్యాసం ఆరంభించే என்ன கேட்டா உபன்யாசங்களை பூர்த்தியாகிறது. அது ஐயா நாட்டுக்கு போலாம், அதனால சந்தோஷம். இன்றைய தினம் காத்து மறைந்து சொல்றோம். அதே பெரிய பாக்கியம் இந்த பாக்கியபுரி அல்லது பாக்கிய நகரத்தில் ஸ்ரீ வேதாந்த தேசிய சபை நடத்தக்கூடிய இந்த ராமானுஜ ஜெயந்தி உற்சவத்தில் அடியேனுக்கு உபன்யாசம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. தேசிக சம்பந்தங்களுக்கு ராமானுஜ சம்பந்தம் இருக்கு. அதனால ஒரு பாக்கியமாக அடியன் கருதலை முதல் மூணு நாள் எம்பெருமானார் தரிசன தலைப்பில் சில விஷயங்களை பகிர்ந்துட்டேன். அதற்கடுத்து எத்திராஜ வைபவம் வடுகாந்தி அவருடைய எத்திராஜ வைபவத்திலிருந்து சில பூர்த்தியாக அனுபவித்தோம். அதற்கு பிறகு ராமானுஜ உடந்தாதிய ஆரம்பித்து அனுபவிச்சுட்டு வரோம். கூடவே எங்கெங்கெல்லாம் எதிராக சத்தத்திற்கு ஸ்லோகங்கள் அமைப்பது அதையும் அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு பெருமாள் நிகழ்ச்சிக்கிறதா தெரியல, எவ்வளோ நேர அவகாசம் தெரியல. அதனால அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ முடியுமோ அன்றைக்கு அனுபவிக்கலாம். இன்னைக்கு நெசிம ஜெயந்தியாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம நெசிம விஷயத்தை பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பாஷக்காரர் அனுபவிக்கலாம். இந்த ஆந்திர தேசம் முழுக்கவே நெசிம நிகழ்ச்சிகள் அங்கங்கே பிராச்சுரியமாக நிறைய நெசிமக்ஷேத்திரங்கள் இருக்கு. குறிப்பாக அகோபிலங்கள் இருக்கு, பட்டப்பள்ளி பாட்டப்பள்ளி தைக்கப்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதில் முதல்ல ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்களை சொல்லி அர்த்தங்களை பார்க்கலாம். ஸ்யாபவத்ஜனார்த்திஹந்து பித்திருவன்யே விசாரிதூர்ணம் ஸ்தம்பேவதார தம் மனநேரம் லக்ஷ்மீநிசிம்மம் ஷரணம் பிரபத்தியன்னு தொடங்குற வழக்கம் உண்டு. லக்ஷ்மீநிசிம்மம் ஷரணம் பிரபத்தி, லக்ஷ்மி நரசிம்மனை நிசிம்மன்னு சம்ஸ்கிருதத்தில் நரசிம்மகாவும் உண்டு, நிசிம்மகாவும் உண்டு. இன்று இன்றுன்ற சத்தமே மனுஷனை குறிக்கிறது. நரக சதம் மனுஷனை குறிக்கிறது. அப்ப நிருசிம்மன் அப்படின்னு சொன்னாலும் நரசிம்மன் சொன்னாலும் அவனுக்கு ஒரே அர்த்தம்தான். சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பான், எவ்வளவு அங்க அர்த்தங்கள் போடப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாராசிம்மன் சொல்வார். அது மாதிரி அப்ப லக்ஷ்மி நிருசிம்மம் சரணான பத்தியே அவர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ரேயசை உடையவர்னு கேட்டா எஸ்ய அபவத்து, எஸ்ய அவதார அபவத்து, எவருடைய அவதாரமானது ஏற்பட்டதோ ஆனதோ. அவர் யாரு கேட்டா பக்த ஜனார்த்தி ஹந்தா, பக்த ஜனார்த்தி ஹந்து போன்றது அவருடைய பக்தர்களுடைய எல்லா தாபங்களையும் துக்கங்களையும் போக்கக்கூடிய எவருடைய பிறப்பானது அவதாரமானது. தம்பே தம்பே அபவத், தம்பே சொன்னா ஒரு தூண், ஒரு பில்லர், எவருடைய அவதாரமானது ஒரு தூண்ல ஆனதோ. ஏன் தூண்ல ஆகணும்னு கேட்டா பித்ருத்துவம் அந்நேஷு அவிச்சாரிய தூர்ணம், ஸ்ரீ ராமாவதாரத்த மாதிரி அவகாசம் இல்லை, தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திச்சார். அப்ப ராமாவதாரம் வந்து எந்த வம்சத்துல பிறக்கலாம்னு ராமன் ஆலோசனை பண்ணி பித்திரத்து ரோஜயா மாத தசரதம் தசரதனை அப்பாவாக விரும்பினார். சரி தசரத சூரிய வம்சத்திலே பிறக்கலாம்னு பொறுமையா ஆலோசனை பண்ணி அவன் புத்திரகாமேஷ்டி ஆகம் பண்ணச்சே போய் அங்க அது வியாஜமா வச்சு அவதாரம் பண்ணார். நிசிம அவதாரத்துல டைமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா பிரகலாதன் சொன்ன விஷயம் இதுதான், தூணிலும் இருப்பான் துறவிலும் இருப்பான், சர்வ வியாபி. இது நம்ம சம்பிரதாயத்துக்கு இந்த அவதாரமானது ரொம்ப ஒரு மேன்மையை கொடுக்கறதுன்னு கேட்டா பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நிசிம அவதாரம் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இதுல பிறந்தான் நாங்க அவதரித்தான்னு சொன்னா அப்ப வேற இடத்துல இருக்காங்க இல்லையா கேள்வி வரைச்சு எல்லா இடத்துலையும் எம்பெருமான் வேண்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த நிசிம அவதாரமானது அதுக்கு ஒரு ஒரு ப்ரூஃப் மாதிரி அமைகிறது. அந்நேஷு அபிச்சாரிய தூர்ணம், மிச்ச விஷயங்களை யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. பின்னாடி தேசியனுடைய பத்தியத்தை அனுபவிக்கலாம். அவன் கேட்டா கேட்டவுடனே தூண்ல இருக்கான கேட்டா இருக்கான்னு சொன்னா உடனே பலன்தான் அவதாரம் பண்ணிட்டார். அப்படிப்பட்ட பக்தனுடைய ஒரு ஆர்த்தியை போக்கணும்னா யோஜனை இல்லாம வந்து அறிவிக்கக்கூடிய தன்மை நிதிமனுக்கு உண்டு. அது அழகாக தமிழ் அளவை வச்சு எங்கும் உலகம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று துன்புறிப்ப அங்கப்பகுதியை அவன்மீய தோன்றிய என் சிங்கப்பிரான் திறமை ஆராய்ச்சி சீமைத்தின் சொல்றார். அங்கு அப்பகுதியே ஏன்னா டைம்னா கிடையாது, சொன்ன மாதிரி அந்த மாலை பொழுது ஆயிடுத்து வந்தார். அங்கு அப்பகுதியே அவன்மீய தோன்றிய என் சிங்கப்பிரான் திறமை ஆராயும் சீமைத்தை சாதிக்கிற பெரிய அர்த்தம் எங்கும் உலக கண்ணன். அங்கேயும் பாருங்கள் ஆழ்வார்களுக்குள்ள எந்த அவதாரத்தை கொண்டாடுறதுமே அவருக்கு புரியாத மாதிரி. ஏன்னா எல்லா அனுபவமும் வாய்ப்படும். நிஜமன ஆரம்பிக்கிறார் கண்ணன் வர, கண்ணன் ஆரம்பிக்கிற பெரியாக நிஜமன் வராங்க. அந்த மாதிரி எங்கும் உலகம் கண்ணன் போட்டுங்க. ஆனா சொன்னதில் கேட்டா என்னையும் தூண்புடையப்ப நரசிம்ம அவதாரத்தை பற்றி முடியாது. ஆனால் கண்ணன் ஆரம்பிப்பா நரசிம்மன் படிப்பா, நரசிம்மன் ஆரம்பிப்பா ராமனுக்கு போகும், இப்படியே அவருடைய அனுபவம் வந்திருக்கு. பரித்ராய சாதுவனால் விநாசேஷத்திற்குதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி உபயோகம். எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு ஒரு கிளானி ஏற்படுறதோ அப்பதான் வந்து பகவான் அவதரிக்கிறான். அப்ப பகவான் என்ன அவதரிக்கலன்னு சொன்னா இன்னும் தர்மமானது இருக்குன்னு அர்த்தமாக இருக்கும். தர்மத்துக்கு ஒண்ணு கேடு இல்லை. நம்ம இதெல்லாம் கலியன் பேசினா கூட இன்னும் அவன் அவதரிக்கிற அளவுக்கு இந்த சந்தர்ப்பம்னா இல்லை போனிருக்கு. மேலும் ஒரு பிரகாசாதனும் இல்லை, அப்படிதான் தோணுது. அடியே தோணக்கூடாது தகவலாக இல்லைன்னு எங்க இருக்கலாம். இருந்தாலும் அந்த நிதிமரத்தாக ஏற்படுதுன்னா ஒரு பிரகலாதன் போகணும். அப்ப பகவான் அவதாரம் பண்ணா ஒரு பக்தன் போகணும். சுவாமி அதை இந்த அவதாரத்தை தசாவதாரத்தை அனுபவிக்கிறார். பிரத்யாதிஷ்ட புராதனம் வாணிஜெய்தி அவ்யாத்ரீணி ஜகந்த குந்த மகிமா வைகுந்த கந்தீரமஹா மகாசுரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அவன் என்ன பண்ணான்னு கேட்டா அவனே ஆளாக வச்சுட்டான் அப்ப எல்லாரையும் சிலபஸ்ல மாற்றது கிடையாது, வழக்கம் இருக்கு. ஆட்சி பண்ண சிலபஸ் மாற்ற மாதிரி அப்பவே மாத்திட்டாங்க, எல்லா போட்டோ கிட்டாலும் மாத்தியாச்சு. என்னடா எல்லா இடத்துல என்னோட போட்டோ தான், எல்லா என் பேர் தான் சொல்லணும், விஷ்ணு பேரா சொல்லக்கூடாதுன்னா. ஆனா அவனுடைய ஒரு டைம் வரணும், அவன் அவரது அந்த பிள்ளையே விஷ்ணுவே சொல்லியிருக்கு. இதுதான் நீலை. அப்ப இந்த பையனை உங்களுக்கு திருத்த முடியல, எந்த சொன்னாலும் கேட்க மாட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்தா பகவான் காப்பாற்றிருக்கான். அப்ப நிஜமாவதாக ஏற்பட்டது சுவாமி சொல்ற யாராச்சும் சகதா மகாசுர மிகஸ்தூனா, அந்த மகாசுரனான இரண்டகஷ்யபனுடைய அந்த தூண் இருக்கே அது என்ன ஆச்சு கேட்டா, ஒரு பாட்டி ஆனது அப்படின்னு. பிதாமகி அப்போது யாருக்கிட்ட பாட்டி ஆச்சு கேட்டா, வேதசாம் யாதிச்சிக்காது வேதசாம். வேதசாம் சொன்னா வேத சப்தமானது பிரம்மாவை குறிக்கிறது. பிரம்மாவை போனா கேட்டிருந்தாரா என்னுடைய தாத்தா பாட்டி யார் அப்படின்னு. பிரம்மாவுக்கு தான் ஒருத்தரும் கிடையாது, அவர் எல்லாம் அவருக்கு கீழே தானே. அப்ப பிரம்மா பெருமாளுக்கு புத்தனா இருக்குச்சு, என் தாத்தா பாட்டி யாரும் கேட்டிருந்தாரா, வெயிட் பண்ண ஒரு டைம் வரும் சொல்றேன் அப்படின்னாரா. அப்ப இரண்டகஷ்யபனுடைய வதமூட்டத்துக்காக அந்த தூண் வந்து இந்த தூண் எம்பெருமான பிரசவிச்சதுனால அது ஒரு ஸ்திரியா பாவிச்சு சுவாமி கற்பனை பண்ற. அப்ப அந்த தூணானது பிரம்மாவுக்கு பாட்டியானது அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமான் அபியாசனை காப்பாற்றட்டும். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம கிராம கிராம சமூகம், அதாவது காவியங்கள் வச்சா ரொம்ப நல்லா அனுபவிக்கலாம். இந்த கவிகள்னா நம்ம முன்னாடி கொண்டு விடாது அந்த கிராம அந்த காலத்துல நாடகம் இத்தியாதிகள் மூலமாக பக்தியானது பெறுகிறது. அப்போ எதிர்மான அவதாரம் பழச்சிக்கு கூடவே அவங்க ஆயுதங்கள் தான் வந்துடுறா, நான் முதல்ல நீ முதல்ல சொல்லிட்டு. ஏன்னா மதம் பண்றதுக்கு யார எடுத்துக்கலாம்னு அவர்களுக்குள்ள போட்டியாகும். அப்ப எல்லாம் வந்தவங்களுமே நிஜம்னு சொல்லலாம் பிரத்யாதிஷ்ட எல்லாம் திரும்பி போகணும். நீங்க எல்லாம் பிரவேசிப்போம் லேட்டஸ்டா எதையாவது உபயோகிக்கணும். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம பிரகரணம்னா ஆயுதம். அப்ப அந்த ஆயுத கூட்டங்கள் எல்லாம் திருப்பி அமைச்சுட்டாரு, நீங்க எல்லாம் வேண்டாம். க்ஷணம் பாணி தேவி, பாணின்னு சொன்னா கை பாணி பாணி கிரகம் சொல்லுவோம் பாணி. அப்ப பாணிகள் சொன்னா அந்த விரல் நகத்துக்கெல்லாம் போயிடும். அப்ப அந்த நகங்களால ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா, கண்டீரவான்னு சிங்கத்துக்கு பெயர். எத்ராது பகநாதன் சொல்லி எப்படி அந்த இரண்டகஷ்யபனுடைய வதத்தை தன்னுடைய நகங்களால் பண்ணாலும் அப்படிப்பட்ட எம்பெருமான் அவ்வியாசன் சொன்னார். ஆழ்வாரம் அனுபவிக்கச்சு ஆடி ஆடி அகம்பரைந்து இசை பாடி பாடி தண்ணீர் வழங்கி எங்கும் நாடி நாடி அழகாக வாடி வாழும் வானுவலைன்னு சாதிக்கிறார். திருநங்கையாக நிறைய பாத்திரங்கள் சாதிச்சிருக்கார். அதற்கடுத்து வரலாற்று வித்தியாசத்தில் ஒரு சாதகத்தை காமிக்கிறார் சுவாமி. பக்தசிய தானவசிஷோ பரிபாலனாகிய பத்ரா மிருந்த பூர்ணாம் அதிஜகுஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீஷனும் தைலோக்கிய வேத தகிலம் நரசிம்ம கர்ப்பம் சரிஜ. என்னன்னா எங்கெல்லாம் எல்லா வசதிகளையும் இருக்கான்றது சுத்தி சொல்றது. இப்ப பிராக்டிக்கலா எப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா முன்னே சொன்னாலும் நரசிம்ம அவதாரத்துல பிரகலாதம் சொல்லிட்டே இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்ல சொல்ல பகவானுக்கு என்ன டவுட் ஆயிருக்கிறான், இவன் எத்தனை காண்டிகள் பார்க்கணும்னு தெரியல பகவானுக்கு. அதான் என்ன பண்ணாரு கேட்டா, லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்கும், இந்த நேம் அண்ட் ஃபார்ம் தனியா விவகாரம் பண்றதுக்கு என்ன வஸ்து இருக்கோ அது எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஒரு கர்ப்பம் தெரிஞ்சாலும் இருக்குதான். இப்ப தூணை காட்டுற உடனே எப்படிப்பட்ட தூண் கேட்டா, அளந்திட்ட தூணை அளந்தட்ட. நம்ம ஆண் கட்டுறோம், ஆண் கட்டுறது இப்ப யாரும் ஆண் கட்டுறது இல்லை, இல்லை பெண்கள் கிட்ட கொடுத்துறோம் பிளாட்டா கொடுத்துறோம் அப்புறம் போய் எதோ போய் இருக்கோம். முன்னெல்லாம் ஆண் கட்டுறது அடிக்கடி சின்ன அந்த ஞாபகம் இருக்கு, தச்சா வருவான் எல்லாம் ஆத்து வருவா, ஒரு ஒரு அளவாக எடுத்து ஒரு வீடு கட்டுறதே ஒரு பெரிய டெய்லி கதை போகணும் வரணும்னு கரையை இருக்கும். அப்ப எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு அவருக்கு என்ன தெரியும். அது மாதிரி எந்த கட்சிபுரத்தோட அரண்மனையை கட்டச்சு தூண் எல்லாம் பார்த்து பார்த்து இருக்கா, உள்ள ஒண்ணும் இருக்கா எல்லாம் ஒண்ணும் இல்லாத மாதிரி. அப்ப அளந்திட்ட துறை தானே கட்டின தூண், அதனால தைரியமா சொன்னானா இங்க இருக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்னா அவன் தூண் கட்டியிருக்கேன் பார்த்துட்டு தானே. அப்ப அளந்திட்ட துறை அளந்தட்ட தைரியமா நினைச்சிருந்தா இங்க கணிச்சு நிச்சயமா கிடையாது அப்படின்னு. அப்ப அதுல இருந்து அவங்களே வளர்ந்துட்டு வரக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான் என்னாச்சு கேட்டா, இப்போ தூணானது பிளந்து போனதுனால அதுல மட்டும் நிஜமும் இல்லையா இருக்கும், அதை தவிர மிச்ச எல்லா இந்த உலகம் முழுக்க நிஜம கர்ப்பமாவே இருந்தது. வேடிக்கையா சொல்லணும்னா கோவிலுக்கு கூட போக முடியலன்னா ஆர்வம் என்ன வந்து பக்கத்துல இருக்கோ அதே நிஜமா பாவிச்சு சேவிச்சுடலாம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளையும் திரைலோக்கிய வேதத்து அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு கொண்ட சுவாமி அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு. அப்ப இன்னொரு ஸ்லோகத்தை மட்டும் பார்க்கலாம். இன்னொரு சதாபட வீஷனே சரவதாட்டாலோபனே புலத்ருதி பரிஸ்புட ருபுட்டி கேட்டி பத்திரேட்டு கிருபாகபட கேசரின் தன்னுஜெய்மஸ்தனா சரோஜ சதுஷாரஷா கதி விஷத்யதே நெஞ்சத்தின்னு கொடுங்க. இந்த ஸ்லோகத்தை சுவாரஸ்யம் கேட்டா ரொம்ப ஆக்ரோஷமான ரூபத்தில் நிஜமன் எழுந்துட்டான். நிஜமனை தியானம் பண்ணுறது ஒரு கஷ்டமான காரியம்னா ஒவ்வொரு மூர்த்தி அதாவது லக்ஷ்மி நரசிம்மன் யோக நரசிம்மனா இருக்கச்சு நம்ம சேவிக்கிறதுக்கும் சாந்தமா இருக்கிறான். இப்ப ரெண்டு காரியம் பண்ணா என்ன பண்ணான்னு கேட்டா ஒண்ணு வந்து இரண்டு கஷ்டங்கள வதம். அந்த இரண்டு கஷ்டம் வதம் பண்றதுக்கு ஒரு உபகரணம் தேவை. ஆனா கூடவே பிரகலாதனும் பாதிப்பாளிச்சான். கபட கேசரின்னு போட்டுட்டார். கபட கேசரின்னு சொன்னா ஒரு வேஷம் போட்டுட்ட அந்த சிங்கம் புலத்ருதி பரிசுட துப்பிட்டு பத்திரேக்கிட்டே அந்த முகத்தெல்லாம் நமக்கே கோபம் வந்தா கடவுள் பார்க்க முடியாது. நம்ம முகத்தை நமக்கே சேர்க்காது. அப்ப கோபம் வந்தா என்ன பண்ணலாம் கேட்டா கண்ணாடி பார்த்து வச்சு பாத்துக்கலாம். கோபம் வந்து கொஞ்சம் குறையும் பார்க்கவே சகிக்கல. அப்ப உக்ரமா இருக்கே குருமெல்லாம் நெரிச்சுட்டு அப்படி ஒரு உக்ரமா இருக்கான். ஆனா அதே சமயத்துல தனுஜ நிம்ப தத்தஸ்தனான கொண்ட தனுஜனா ராட்சசன் அவன் நிம்பன குழந்தை பிரகலாதனுக்கு ஒரு எப்படி ஒரு ஒரு தாயாளர்கள் எப்படி அந்த குழந்தைக்கு சன்னியமான பண்ணி இருப்பாரோ அது மாதிரி சாந்தமா இருந்தாங்க. இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கிறார். ஏன் முடியாதுன்னு கேட்டா அதுக்கு சிங்கமும் காட்டில் இருக்கக்கூடிய பெண் சிங்கமானது தன்னுடைய ஏதாவது எதிரி வந்தா கணிச்சிக்கும். ஆனா அதே சமயத்தில் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் போடுறதுனால அது எடுத்து போறது இல்லையா. குட்டிகள் மட்டும் பால் சாப்பிடும் போது கர்ஜிக்க போடுது. அப்ப கர்ஜனையானது குட்டிகளை பாதிக்க போறது இல்லை. இது கூட காரணங்களா போக வேண்டாம். வேடிக்கையான விஷயம் சொல்றது இந்த மாதிரியே பார்த்து வச்சுருக்கோம். சண்டை ரெண்டு பேருக்கு இருக்கும். ஆனா குழந்தைகள் மட்டும் சாப்பிடும். அந்த அம்மா குழந்தைகள் சாப்பிடுறது எடுத்து போறது இல்லையா. அதுக்கு சாதம் போட்டுட்டே இருப்பா. ஆனா ஆதரவோட சண்டை போயிட்டே இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் பாதிப்புகள் தான் முடியாதது இல்லை. சரோஜா அப்படி தாமரை போன்ற கண்களால நீ அந்த பிரகலாதனுக்கு ரொம்ப வாழ்த்தாக சாதிக்கிற. அதான் எதிர்மாருக்கு ரெண்டு திருப்பெண்கள் சொல்லிச்சு. ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன் சொல்ற வழக்கம் உண்டு. சூரியன் என்னன்னு கேட்டா எதிரிகளுக்கு தாபத்தை ஏற்படுத்துறது. சந்திரனானது அவன் அன்னிதமாருக்கு ஒரு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கறது. அந்த காமாஜி ராஷ்டிரத்துல கடைசியா நமக்கு ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்காரு. ஸ்வய ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை ஸ்வைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை. கொஞ்சம் சில விஷயங்கள் அந்த ஸ்தோத்திரமான பரணம் நினைச்சு நல்லா பார்த்து பரணம் பண்ணணும். ஸ்வய ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை ஸ்வைச்ச ரக்ஷதி சும்மா சொல்ல அர்த்தம் வராது. ஸ்வைச்சா ரக்ஷதி இடத்துல தீர்க்கமாக தீர்க்கமாக சொல்லணும். ஸ்வைச்ச அரக்ஷதி நீ காப்பாற்றுறதா இருந்தா வேற ஒருத்தருக்கே போக வேண்டாம். ஏன்னா நீயே காப்பாற்ற சொல்லிட்ட. ஒரு ஆபத்துல இருக்காத உயர்ந்த அதிகாரிகள் பார்த்துட்டோம்னு சொன்னா அவரே பை எங்கிட்டே நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டாருன்னா அவர் கீழே இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வேற ஒரு தப்பை இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் அந்த பையில பிளாக் பண்ணி வச்சுதான் வச்சிருக்கோம். இது கண்டிப்பா சாங்ஷன் கிடையாது சொல்லிட்டாருன்னா நம்ம என்னதான் கீழே இருக்கிறவங்க பார்த்துருந்தாலும் அது ஒரு காரியம் ஆகிறது. அதான் துவைச்ச அரக்ஷதைன்னு போட்டுட்டார். ரக்ஷகைகி கிமன்யகி அந்நேகி ரக்ஷகைகி அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்தரும் பண்ண முடியாது. இது நிச்சிதீமி ஸ்ரயாமித்தன் கொண்ட இத இந்த புத்தியானது நிலச்சிருந்து நான் உன்னை அடைகிறேன் சரணாகி பண்ணுகிறேன். நிகரே வேகபதி ததாசை வாம். இந்த வேகபதி ஆற்றல் நீ இதுக்கு வேறு பெயர் பெயர் அந்த நிஜமான பார்த்து பண்ண ஸ்தோத்திரம் இது. அதனால நிஜம அனுபவத்தை இதோட பூர்த்தி பண்ணிட்டு மேற்கொண்டு ராமாயணத்தில் எத்தனை பத்தியங்கள் எத்தனை பாத்திரங்கள் முடியிறதோ நீங்க பார்க்கலாம். நேற்றுக்கு அடல் கொண்ட நேமியன் ஆரோக்கியநாதன் கண்ணன் கீத உபதேசம் பண்ணதும் லோகத்துல கலக்கமானது இருந்ததுனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணாரு கேட்டா யாமனாச்சாரியர் பண்ண அந்த கீதா சங்கிரகத்தை கொண்டு கீதா பாஷ்யத்தை சாதிச்சார். அதன் கிடைக்கு லோகத்துல மயக்கங்கள் போயினன்னு சாதிச்சார். இப்ப அடுத்து 37வது செய்யும் அல்லது பாதகம் இதுல என்ன ஒரு விசேஷமா இருக்கு அப்படிங்கிற பாக்கியம். இப்ப பெருமாள் நினைச்சு கோஷ்டி அன்றைக்கு சான்ஸ் கிடைச்சது. அங்கேயும் ராமாயணத்தை அந்த பாராயணம் தான் ஆச்சு. அதான் எனக்கு இன்னொரு பாக்கியத்துக்கு மேல பாக்கியமா இருந்துட்டு இருக்கு. படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்ன பத்து வெள்ளம் குடிகண்ட ஓய் ராமானுதன் குணம் கூறும் அன்பர் வழிகொண்ட மாமரத்தால் கலந்துள்ளம் கவியும் நல்லோர் வழிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆதவர்க்கு ஆக்கினரே. படிக்கொண்ட கீர்த்தி ராமாயணம் சொன்னார். ராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய புகையானது அளக்க முடியாது. யாவர் திட்டத்துக்கு இடையான ராமாயணத்துக்கு ஸ்லோகம் இருக்கு. இதெல்லாம் வால்மீகிக்கு ஒரு ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இந்த லோகத்தில் எத்தனை நாளைக்கு மலைகள்லாம் இருக்குமோ நதிகள்லாம் இருக்குமோ எத்தனை விஷயங்கள்லாம் எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு புகையானது இருக்கும். உனக்கும் ஒரு புகழ் இருக்கும். இதுல என்னன்னு கேட்டா புகழுக்கும் பரலோகவாதத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எத்தனை நாள் நீங்க புகழ் இருக்கோ அத்தனை நாள் வாசங்கள் தான் சில கணக்குல உண்டு. அப்ப புகழ்ன்றது சில பேர் புகழுக்காக காரியம் பண்ணி ஏன் பண்ணான்னு கேட்டா அப்ப இதெல்லாம் மியூச்சுவலி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அடங்காத புகழையுடைய ராமாயணம் அந்த பக்தி வெள்ளத்தை குடிகொண்ட கோயில் ராமானுஜன் அவ்வளவு பெரிய வெள்ளத்தை ஒரு தடப்போட்டு தன்னுடைய இதயத்துல ஏந்தி வச்சிருந்தாரா பாஷ்யக்காரர் ராமானுஜர். அவருடைய குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமரத்தால் கலந்து உள்ளம் கடியும் நின்றோர். அப்படிப்பட்ட பாஷ்யக்காரருடைய ஒரு கீர்த்தி வெள்ளம் இருக்கு இல்லையா, அதை பாடக்கூடிய பாகவதம் இருக்காரே அவளுடன் அடிகண்டு கொண்டு வந்து அவளுடைய திருவடியை அடைந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினதே, அவருக்கு அடியவன் என்னை ஆக்கினாரேன்னு சொல்லும். லக்ஷ்மணோ லக்ஷ்மண சம்பந்த வசனம் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. அந்த லக்ஷ்மண முனி இப்ப அந்த வெங்கடே ஸ்ரீமான நித்திய வெங்கடே ஸ்ரீமான இங்க பாஷ்யக்காரரா அவதரிச்சார். அதனாலேயே அவருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தோடு ஈடுபாடுன்னு சொல்லலாம். அதற்கடுத்து ஆக்கி அடிமை நிலைப்பித்தனே என்ன என்ன அவமே போக்கி புறத்திட்டது என் முதலால் முன்பு புண்ணியதன் வாழ்க்கை பெரியாகிறான். இந்நவின் வண்ணம் நோக்கி தெரிவித்தால் புண்ணியதன் வாழ்க்கை பெரியார் ராமானுதா கொண்ட முறையில் ரொம்ப புண்ணியம் பண்ணினால்தான் ஒரு புகழ்ந்து வாய்ப்பிருக்கா. இத்தனை நாள் நான் வந்து என்னுடைய காலத்தை வீணா கேட்டுட்டேன். இது ஒரு நேச்சார சந்தானம் இல்லைங்க. அவமே போக்கி புறத்திட்டது என்ன இன்னு அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளாக உண்டு. ஒரு பொருளாக என்ன ஆக்கி என்னை அடியனாக ஆக்கினாங்க. இத்தனை நாளும் நான் வந்து வீண் பண்ணிட்டேன் அப்படின்னு சாதிக்கிறேன். நின் அருள் பண்ணம் நோக்கில் உங்களுடைய அருள் இருக்கே அதை பார்த்தா எனக்கு காரணமே சொல்லது இல்லைங்கிற. நான் எவ்வளவு நீச்சல் நீ எவ்வளவு உயர்ந்தவன் நீ என்ன பார்த்து உங்களுடைய கருணையை போயிடுமானா எனக்கு என்ன காரணம் தெரியலையே. உடையா இந்த நுண்பொருளே இந்த சூட்சமான காரணத்தை சொல்லக்கூடாதா எனக்குன்னு உடனே தன்னுடைய நீச்சத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறார். அதற்கு பிறகு பொருளும் புதல்வரும் பூமியும் பூங்குழலாரும் என்னே மறு கொண்டு நிலைக்கும் நான் தெரிஞ்சேன் மற்றார் தரமோ இறை கொண்ட வெந்துயர் மாற்றி தண்ணீரில் பெரும் புகழ் திரளும் திரள் தந்து இராமானுதன் செய்யும் சேமங்களே. பொருளும் புதல்வரும் பூமியும்னா நம்முடைய மமகாரம் அகங்காரமானது நான் நான்கிற அகம்பாவம் அப்படின்னு சொல்றோம். மமகாரமானது நமக்குள்ள இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட். இந்த சரீரத்திலிருந்து நமக்கு ஒரு மமகாரமானது இருக்கு. சரீரத்தை அடிக்க கண்ணாடியில பார்க்கணும் நல்லா பார்க்கல செய்ய பார்த்தா தலைவாருங்க கண்ணாடியை பார்த்தா ஏன்னா அதுல அபிமானம் தலையில முடி இருக்கோ இல்லையா வேற விஷயம் இருந்தாலும் பார்த்துட்டு வச்சுருக்கோம். அது என்னன்னா தலையில முடி கம்மி ஆகலாம் நிறைய வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஏதோ தலை நினைச்சாலும் விடுறதில்லை. ஒரு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு முன்னெல்லாம் கருத்துக்கள் மட்டும் போட்டிருந்தா இப்பதான் எல்லாருமே போட்டுருக்காங்க. சின்ன எவ்வளவு நல்லா இருக்கு ஏன்னா அபிமானம் மமக்காரம். அவ பொருள் புதல்வர் பூமி பூங்கைகளாரன் என்றேன்னு சொல்லுவார். அந்த காலத்துல ஸ்திரீகளை வந்து போகி விஷயமாக வச்சு வாழ்ந்த அச்சனங்கள்லாம் உண்டு. எதுன்னு கேட்டா எல்லா அவகேசும் புருஷாளுக்குதான். அதனாலதான் ஸ்திரீகளுக்கு எல்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ண வேண்டாம். அதனால அவர் சொன்னாங்க புருஷாளுக்கு என்ன வேண்டான்னு கேட்டா இதெல்லாம் வச்சுக்காதுன்னு அவர் பாடிருக்காரு. அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் அந்த காலத்துல என்ன எங்களுக்கு எல்லாம் பாடிக்காது நீங்க சொல்லக்கூடாது. அப்ப பொருளும் புதல்வரும் பூமியும் என்னுடைய பொருள் என்னுடைய பூமி அப்படின்னு ஒரு இது இருக்கணும் என்றே வருள் கொண்டு இழைக்கும் நமக்கு ஒரு அஜ்ஞானத்தை கொண்டு ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பு ஏற்படும். பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு திருமதியோட சாதிக்கிறார். என்ன பிறர்க்குன்னு கேட்டா முதல்ல சரீரம் தான். நம்மளே எடுத்துருந்தோம் எவ்வளவோ காரியம் பண்றோம். அந்த காரியங்கள்லாம் எதுக்கு பண்றோம்னு கேட்டா எல்லாம் அந்த சரீர லட்சணத்துக்காக தான் பண்ணிட்டு அவ்வளவு தேவையான யோசிச்சு பார்த்தா வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அவ்வளோ தேவையில்லை. எந்த வேலைக்கு போனாலும் குடும்பத்தை ஓடலாம். சில பேர் வேலைக்கு போகாம குடும்பத்தை ஓடிட்டு அப்போ எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு எதையோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அந்த ஆபீஸுக்காக நம்மளோட லைஃபையே தியாகம் பண்ணணும். அங்கேயே போய் இருந்து இருந்து இருந்து காரியத்தை பண்ணி ஏன் அப்படின்னு கேட்டா என்னதான் ஒரு அஞ்ஞானம். பையன் சம்பந்தம் தெரிஞ்சாக மாட்டாங்க, இல்ல அவனுக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இல்ல அவனுக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன், அடுத்து பேரை பார்ப்போம். இப்படியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளே காலத்தை கல்பிச்சு கல்பிச்சு யார் யாருக்காக உதவ வைக்கணும். யோசிச்சு பாருங்க, முந்தைய தலைமுறையில எத்தனை பேர் சொல்லிருக்கு, எல்லாம் கிராண்ட்லயே ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள்லாம் பயிர் மாட்டேன்னு கேட்டா அவங்களுக்கு அஞ்ஞானம் கிடையாது. எனக்குதான் ஒண்ணும் இல்லை, நான் இன்னைக்கு என் பையன் கதை சேர்த்துருக்கேன். அப்போ வாழ்க்கையானது அதிலேயே தொடர்ந்து போயிடும். அது ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பு தெரிந்தது, ஆத்மா வந்து இழைக்கிறது அப்படிங்கிறது. மறி கொண்டு இழைப்பும் நமக்கு நெஞ்சே மச்சிலார தரமும் இரு கொண்ட வெந்தையில் மாற்றி தன் நீரில் வரும்புகளே. இல்ல ஆழ்வார் சாதிக்கிற துணையும் சாரும் ஆகுவார்கள் சுற்றத்தவர்களும் அனைவர் ஆக்க முந்தே அட்டைகளில் போல் துவைப்பது. இதனால அனுகூலமாக தான் ஓகேதான், அதாவது அனுகூலமாக தான் எந்த விதிகளும் விட வேண்டாம், ஆனால் பிரதிகூலமாக தான் யோசிச்சாலும் அட்டைகளில் போல் துவைப்பது. அட்டை எப்படி இப்படி ஒட்டிகிட்டே இருக்கும், அதுக்காக தான் அட்டையை போட்டு அட்டைனா அந்த அட்டை பூச்சி. அது என்ன பண்ணுறாங்க, க்ளோஸா இருந்ததே இருக்கும், ஆனால் க்ளோஸா இருந்தது ரத்தத்தில் வந்து அடங்கிடும். அது மாதிரி இந்த சுற்றம் இல்லா என்ன பண்ணுவாங்க கேட்டா உடனே இருந்துட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. பொருள் கை உண்டா செல்லக்காலில் போற்றி இருந்தேன். இவர் என்ன வாங்கிட்டு வந்தார், என்ன சீர்படுத்தார், இதுதான் உலகமான எதிர்பார்த்துருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா லோகத்துல எல்லாருமே அப்படி ரொம்ப மோசமா இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காக என்னதான் இருந்தாலும் சார்ஜிங் சார்ஜிங்னு ஒரு எண்ணம் ஏற்படணும், அதுக்காக பாடிக்கிட்ட மாதிரி. இந்த இடத்துல வால்மீகி மகர்ஷியுடைய வித்தாந்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கிறது நல்லது. வால்மீகி மகர்ஷி சொல்றது வந்து ஒரு காலத்துல ஹண்டரா இருந்தார், வேடுனா இருந்தார். வேடுனா நிறைய பாவங்கள் வர வேண்டியிருக்கு. அப்ப நாரத மகர்ஷி வந்து கேள்வி கேட்கிறார், அவர் திருத்தாக கேட்டப்ப உலக காரியம் எது பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா எல்லாம் இந்த மனைவி மக்கள் கால் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீ பண்ற காரியங்கள் ஏகப்பட்ட பாவமானது இருக்கு, உன்னுடைய இந்த பாவத்தை உன்னுடைய குடும்பம் ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டேன். இப்ப வால்மீகி நீ ஏத்துக்காத நிச்சயம் ஏத்துக்கோ அப்படின்னா சில பேர் கேட்டு வார ஆதிக்குமே கேட்டா அவளை சொன்னா எங்க பாவத்தை நான் ஏத்துக்க மாட்டோம், ஏதோ பைசா பண்ணலையா அது ஓகே அவ்வளோதான், அதோட முடிவு போச்சு, எங்களால் பாவத்தை நான் ஏற்க முடியாது. அப்பதான் அவருக்கு உழைச்சிருக்கு. நம்ம எவ்வளவோ பண்ணக்கூடிய பாவங்கள்ல அதையும் பார்த்து வச்சுருக்கோம். இந்த புருஷ ஸ்திரீ விவகாரத்துல எப்படி பிரிவா வச்சிருக்காங்க, ஒரு புருஷன் பண்ற பாவம் அவனுக்கே தான், அவன் புண்ணியம் பண்ணானா அவன் தர்மபத்திரிக்கு பாதிப்போம். அந்த தர்மபத்திரி புண்ணியம் பண்ணா முழுசா தர்மபத்திரிக்கே போறது. அவங்க ஒரு பாவம் பண்ணா 50% பாவம் எடுக்கிறது. இதெல்லாம் யாரும் ஒதுக்க மாட்டேன், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயம், அதெல்லாம் எங்களுக்கு சாஸ்திரமான இதெல்லாம் அனுகூலமா இல்லை, ஏன்னா எங்க கண்ணு தெரிஞ்சவங்க ஏதாவது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சாஸ்திரம் சொல்லுச்சு இந்த இந்த பாவம் இந்த புருஷனுக்கு தான் நிறைய பாவம் வந்து தேவை. இவன் ஏன்டா பாவம் பண்றான்னா சாதாரண குடும்பத்துக்காக தான் பண்றான். ரஷணம் பண்ணணுமே, எவ்வளவு பேரு சிஏ படிச்சிருந்தாங்க தப்பா எடுத்துக்காதீங்களோ, சிஏ படிக்கிறா எல்லாம் பண்ற, ஆனா கடைசியில எங்கேயோ இடத்துல ஒரு கணக்கை மாத்திரம் எழுதுகிட்டு இருக்கு, எழுதி கிளைண்ட் வர மாட்டாரு 100% ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணா யார் வருவோம், அவங்க வர மாட்டாங்க, வேலையாக விட்டு போயிடுவான். ஏன் பண்றா அப்படிங்கிற ரஷணம் பண்ணல. இது மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, முன்னாடி வேலை பார்க்கணும் இருக்கு. அப்ப இதெல்லாம் கேட்கிறாரு, உலகம் முதல்வரும் பூமியும் பூங்ககளாரம் என்று மறியொன்று இழைக்கும் நமக்கு நெஞ்சே நெஞ்சே நமக்கு ராமானுஜன் செய்யும் சிம்மன்களே. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய வஸ்துக்களை சேர்ந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ், அதுல சில பேர் ஆத்துல இந்த நாயெல்லாம் வளர்க்குறாங்க. யாராவது வளர்க்கறதா தப்பா எடுத்துக்காதீங்களோ, கொஞ்சம் அதை தோப்பாட்டி அந்த நாயை வளர்த்து அதுக்கு ஒரு சந்தோஷம் பண்றாங்களோ வாடா போடா பேசுறா, யார் பக்கத்துல டே வாடா போட்டா அது யார் தப்பாதான் கூட தெரியும் பார்த்தா அவாத்து நாயை போட்டுருக்கா உட்காரடா நிறைய கொடுத்துருக்கா. இந்த நாயானது நமக்கு காவல் பண்ண போய் என்ன ஆயிடுன்னா அதை நம்ம காவல் காத்துட்டு இருக்கோம். நான் எதுக்கு அழைக்கிறேன்னா பெட்ரோலை ஏற்றி போட்டு காலேஜ் இருக்கேன், இது என்ன ஒழுங்கு புரியல அர்த்தம். அப்போ என்ன ரொம்ப காஸ்ட்லி நாய்களை போட்டதான் பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய பிராண்டா இருக்கு. இதெல்லாம் வாங்கி போட்டு அதை டாக்டர் ஆயிட்டு போய் யார் கேட்ட? அப்ப இருக்கிற பசங்க கேட்டா அமெரிக்கா இருக்கா இப்ப துணைக்கு ஆளாச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டா அது பத்து பேச்சு விஷயம். அது ஸ்டாண்டர்டா நிக்கிறது சிக்னா உட்காந்து அந்த நேரம் கேட்பாதான். அப்ப அதனால நம்மளுடைய எதை தீர்த்துக்கிறதுக்காக சில பிராணிகள் தான் வளர்த்து அது மேல பந்தம் ஏற்பட்டு அதை போச்சுனா ஏகப்பட்ட அதுக்கு இது பண்றதா இருக்கும். இந்த அஞ்ஞானத்தை தான் நம்ம போக்கிக்கணும். நம்முடைய பிறத்துக்கு அரியதான இந்த இந்த வாழ்க்கையை பகவத் கைங்கிறதுக்காக ஏன்னா ஊருக்கு போக முடியல. அவதான் அப்பா அம்மா தாத்தா பண்ணலாம் எங்கேயோ இருக்கா அவாத வச்சிருக்கா இல்லை இந்த வச்சு இதை விட்டு எங்களால் ஊருக்கு எங்கேயும் போக முடியல அப்படின்னு. அப்ப எவ்வளவு கஷ்டம் வரணும் நம்மளே என்ன பண்றோம்னா அட்டாச்மெண்ட் அதிகமாக கஷ்டப்பட்டு அழுவாசனர் பிறர்க்கே உழைத்து அட்லீஸ்ட் ஒரு மொமெண்ட் வரைச்சு சில விஷயங்களை தேவையில்லாத வெற்றிகளை விட்டுட்டு எங்கெல்லாம் கேங்கிறதுக்கு வரணும் எல்லாரும். அடுத்த பாசம் சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியலக்காவமும் என்று நான் என்பர் நான்கினும் கண்ணனுக்கு ஆமது காமம் அறம்பொருள் வீடுதல் என்றதைத்தான் வாமனன் சீரன் இராமானுதன் இந்த மன்மே. தர்மார்த்த காம மோட்சம்னு நான்கு புருஷார்த்தம். இந்த இடத்துல புருஷன் சொன்ன ஜீவாத்மா. ஒரு ஜீவாத்மாவுக்கு லீகலி அளவில் பசியுட்டு பார்த்த நான்கு விஷயங்கள் இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம். காமன் சொன்ன இடத்துல சுகங்கள் அனுபவிக்கிறார். சாஸ்திர விகிதமா இருக்கக்கூடிய சுகங்கள் அனுபவிக்கலாம். சாஸ்திர விகிதமா சம்பாதிச்சு அந்த சாஸ்திர விகிதமான கர்மாக்களை படைச்சு அங்க அனுகூலமா என்னென்ன சுகங்கள் ஏற்படுமோ அதெல்லாம் அனுபவிக்கலாம். ஏன்னா அதை தவிர்க்க முடியாது. ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப பேன் ஓடுறது பேன் அடிக்கிறதுனா நம்ம ஸ்பஷத்தை அனிவாரியம் தடுக்க முடியாது. அப்ப சாஸ்திர விகிதமா ஏற்படக்கூடிய சுகங்களை நிச்சயமா அனுபவிக்கலாம். ஆனா அந்த சுகமானது தர்ம அர்த்த இந்த காமமானது தர்ம அர்த்தத்தை அனுசரிச்சிருக்கணும். தர்ம மார்க்கத்துல போய் சம்பாதித்த அர்த்தங்களை கொண்டு காமத்தை அனுபவிக்கலாம். அதுதான் காமம்னு சுகம். ஆனா சில பேர் பாருங்கோ தர்ம பரவாயில்லே இருப்பார். ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் தான் சொல்லுவார். கிவன சாய்ஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டா கிவன சாய்ஸ் பார்த்து வச்சிருந்தோம். சில பேர் வந்து அர்த்தம் பரவாயில்ல இருப்பார். ரூல்ஸ்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் வந்து பைசா இருக்கிறாரு பார்ப்போம். அந்த இருக்கிற ரூல்ஸ்க்குள்ளேயே ஏன்னா எல்லாமே வந்து ஒரு விண்டோ உண்டு. அந்த கிரே ஏரியா எல்லாமே இருக்கு. ஆனா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தான் தர்மம் தான். சில பேர் பார்த்துக்கோனா தர்மம் அர்த்தம்தான் இருக்கட்டும் திசை கட்டி பூர்த்தி படிக்கலாம். அவர் வந்து நான்கு புருஷார்த்தங்கள் வந்து சாஸ்திரமாக சொல்றது. இதை தாண்டி இருக்கக்கூடிய பசுவிட்டுலாம் வந்து ரொம்ப இல்லீகல் பசுவிட்டு தான். அதெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லை. ஆனா சீரன் என்று நான்கு என்ற நான்கிலும் கண்ணனுக்கே ஆனது காமம். இப்ப காமம்னா என்ன அர்த்தம் கேட்டா அன்பு பிரேமை பக்தி. ஒரு ஒரு கான்டெக்ட் கேட்ட மாதிரி அர்த்தமானது மாறும். அப்ப பக்தி கண்ணனுக்கே ஆனது காமம் எந்தமான மேல வைக்கக்கூடிய பக்தி இருக்கே அதுதான் அந்த மோட்சத்துக்கு. மோட்சம் தான் அண்ணன் கேட்டார். மோட்சத்துக்கு போய் என்ன பண்ணுவோம் கேட்டா பக்தி தான் மனப்போம். பிரம்ம அனுபவம் கேட்டா அந்த பிரம்மமான கடல் சிங்கரமானத்துல பக்தி பண்றது. பக்தி பண்றது கைங்கரியம் பண்றது சொல்றோம். ஆகவத்தான் அந்த பிரம்ம அனுபவத்திலே இருக்கிறது மோட்சம். அதுதான் இங்க இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்ப அந்த கைங்கரியத்தை பண்ணி பண்ணி என்ன கேட்டா அனுபவமானது பூர்த்தியா இருக்கா அனுபவம் பூர்த்தி ஏற்பட போகுது எல்லாருக்கும் ஒத்திக்க பார்த்துக்கிற மாதிரி இங்க இருக்கும். அப்ப நான்கினம் கண்ணனுக்கே ஆனதுக்காக அறம்படி வீடுக்கு என்று வைத்தான். இப்ப நம்ம கிட்ட இந்த வஸ்தெல்லாம் எதுக்கு இருக்கு கேட்டா எல்லாமே அந்த எம்பெருமானுக்கு பக்தி செலுத்துறதுக்காக தான். அதாவது ஆறுல எந்த வசதி இருந்தாலும் அதுல பட்டு இல்லாதது பெருமானுடைய அடையாளங்களை போறவன் ஒரு திருமண் காப்பு சங்கு சக்கரம். ஏன்னா நம்மது இல்லை இது பெருமானுடையது. ஆனா பெருமாளுக்கு பழச்சு நம்ம அனுபவிக்கலாம் அந்த ஸ்பெஷல் நமக்கு ஏற்படுறது. இப்ப பெருமாளுக்கு தலைக்கு சமர்ப்பிக்கிறோம்னா நாம தான் அதை சாப்பிடுறோம். இருந்தாலும் அந்த புத்தியானது முதல்ல எல்லாம் பகவத் பக்தியோட பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறமா அதை ஏற்றுக்கிறது. என்னுடையதான் வாமனம் சீரன் கொண்ட வாமன்ற சொல்லுக்கு இங்கிலீஷ்ல எழுதிச்சு துவாரம்னு எழுதுற. துவாரம்ன்ற அர்த்தமானது சரியான அர்த்தம் கிடையாது. வாமனம் சொன்னா ரெண்டு அர்த்தம் குறிப்பா ரொம்ப அழகான அர்த்தம். கண்டவர சிந்தைகள் பெருமாளுக்கு சொன்ன பஷகரம் இருக்க அவருடைய பெருமையானது அப்படியே பார்த்தவாருடைய அப்படியே ஈர்த்திருக்கு. அப்ப ஒன்று வந்து மாமன்னு சொன்னா அழகிய உருவத்தை படைத்தவர், இரண்டாவது தன்னை யாருன்னு ஆசிரியர்களாலும் அவளுக்கு ஒரு நன்மதியை ஏற்படுத்துகிறவர். அப்ப பெருமாளுக்கும் அந்த வாமன்ற பெயரால் உண்மையமானது, பாஷ்யக்காரர்களுக்கும் அந்த வாமன்ற பெயரானது உண்மையமானது. வாமன் சீலன்னா அப்போ நல்ல குணங்களை உடையவன். இராமாவது இந்த மண்விசையே எடுத்து உரைத்தான். மண்விசையே அறம்பொருள் வீடுதற்கு என்று உரைத்தான் அந்த அன்னையமானது. நம்ம பாதத்தை அனுசந்தானம் பண்ணிக்கலாம். வருகிறேன் வெற்றி எல்லாம் கண்ணன் அது அன்னைக்கே பார்த்தோம். ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். சாமான்யமாக இருக்கிறவர்களுக்கு உண்ணும் சோறு பருகரின் தின்னும் வெற்றிகள் எல்லாம் கண்ணன். நம்ம ஆத்துல என்னென்ன வசதி இருக்கோ நம்ம சொல்ல எல்லாம் பெருமாளுக்கு வாங்கி வச்சிருக்கோம். எல்லா சாமான்ல அதுன்னு கேட்டா பெருமாளுக்கு பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றது. ஆனா அழுவாருக்கு கண்ணனை முதல்ல கொடுக்கணும். கண்ணன் உண்ணும் சோறு பருகரின் தின்னும் வெற்றிகளை. அப்ப என்ன எந்த விதமான போகம் இருக்கோ எல்லாமே அழுவாருக்கு கண்ணன் தான். அப்படி அர்த்தம் பண்றது உண்டு. சுவாமி தேசிகனும் கோபாலகிருஷ்ணத்தில அதனாகித சாரு வம்ச நாளாக மகுஜாதாங்கி மயூர பெஞ்ச நாளாக ஹரிநீல சிலாவை புந்த நெயிலாக பிரதிபா தந்து மமாந்திக பிரயாணம்னு தன்னுடைய அந்திம தசையில ஸ்மிருதியில கண்ணனுடைய அந்த புண்ணாங்கல் உதவி கொண்டிருக்கக்கூடிய போல அவருக்கு அதை வண்ணம் சாதிக்கிறார். இப்ப பத்தி பண்ணாளுக்கு அந்திம ஸ்மிருதி விகிதம் இல்லை, நாட் நெசசரி. ஆனா வேண்டாம் அதை சொல்லலையே. அதாவது வந்தா என்ன வரக்கூடாது யாருகள் வந்தா ஓகே தானே. தேவையில்லை சொன்னாலும் வரவே கூடாதுன்ற காரியம் காரியம் இல்லையே, வழக்கம் இல்லையே. அதனால சுவாமி தேசி கேட்கிறார், என்னுடைய அந்திம ஸ்மிருதியில அந்த கண்ணனே அதனாகிற சாரு வம்ச நாதன் அந்த உள்ளாங்குடைய கீழ் முதல்ல வச்சுட்டு ஊதிட்டு அந்த கண்ணன் அவன் என்னுடைய அந்திம தசையில எனக்கு அந்திம ஸ்மிருதியில வந்து இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார். நன்னதையானம் தலை கொண்டு நாரணக்காயிரே. பெருமாள் பார்க்கிறாரா என்ன அது நம்ம எவ்வளவு அவதாரம் பண்றோம். மத்திய பூர்வன்னு சிம்மன அவதாரம் பண்ணோம், ராமன அவதாரம் பண்ணோம், கிருஷ்ண அவதாரம் பண்ணோம், எங்கள் மாதவே கண்ணுரனுக்கிலும் காணவில்லா எவ்வளவு எப்படி எடுக்கிறார் பெருமாள் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறா. ஆனா பாஷ்யக்கார சொன்ன உடனே அந்த மாற்றம் அது தெரியுதுதான். உலகோர்கள் எல்லாம் அண்ணனை ராமானுஜன் வந்து தோன்றி எப்பொழுது நன்னரும் ஞானம் தலை கொண்டு நாரணருக்கு ஆயினரேன்னு அழகா சாதிச்சார். இதுல ஏற்றி வளர்த்தைகள் யார் விளக்கை இரவேந்தும் மாற்றவருக்கு ஒரு கைமாறு மாயனும் காணவில்லாத சாமிஜன் அழகா சாதிச்சார். பெருமாளே நான் என்ன பிரதிபாரம் பண்றதுன்னு யோசிக்கிறேன். இந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நான் பண்ண வேண்டிய காரியத்தை இவாதான் எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காரு. என்னிடத்துல இந்த ஜீவாத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்காரு. இதுக்கு என்ன பண்றது? மாயனும் காணகையினால் கைமாறு கைமாறு சொன்னா அந்த பிரச்சனைக்காரம் அப்படின்னு சாதிக்கிறார். போற்றி வைப்பதும் பொந்தியல் கொள்வதும் பொங்கு போகன்னு, அதாவது ஒரு ஜீவாத்மாவோட கடமை கட்ட சிஷியோட கடமை எப்பயும் ஆச்சாரியோட புகழ பாடிட்டே இருக்கணும். சற்றளவு முன்னம் கட்டத்தைக்கே நாங்க முடிக்கிறார். அதற்கடுத்து ஆகியார் இறங்கும் அக்காதல் நட்டி மாயுமென்னாவியே வந்தெடுத்தான் என்று மாமலார் நாயகன் எல்லா உயிரிற்கும் நாதன் அரங்கனும் பூயவன் தீவி ராமநாதன் தொண்டரல் தந்தே. மறுபடியும் தன்னுடைய காட்சியை தெரிவிக்கிறார். எப்படி ஆவியே அமுதே என்ன திருவங்க சாதிக்கிறாரோ பணமுறை துணையாக சாதிக்கிறாரோ அதே மாதிரி என்னுடைய காலத்தை நான் வீணான ஆசைகளையும் ஈடுபட்டேன் தாற்பயம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நெஞ்சர சந்தனத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம போய் வளர்ந்து எந்த பலன் யோசிக்கவே கூடாது. அவ ஏதோ ஒரு சிம்மத்தில் இருந்திருப்பேனோட ஒரு சங்கையினால எழுதிருக்கேன். அல்லது நம்ம அனுசந்தானம் பண்றதுக்காக நம்ம எழுதிக்கலாமே ஏன்னா அவங்க கேட்கிற பாதுகாத்தை படிச்சா இப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டா அவ இருந்தாவா இல்லையாங்கிறது நமக்கு இப்ப விசாரம் இல்லை. நாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எழுதிட்டு இருக்கிறதுக்காக தான் அது முக்கியமான விஷயம். அதுல எப்போ நமக்கு எதுன்னு கேட்டா ஆசையானது லோக விஷயங்கள்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மாமராமாய எல்லா உயிர்கள்னாலும் அரங்கண்ணன் உயிர் தீர்வு ராமாவதும் தொடர்ந்து குழந்தைன்னு சொல்லிட்டு இப்ப அரங்கனே எல்லா உயிருக்கும் நாதன் அப்படிங்கிற பாஷ்யக்காரர்கள் உபதேசம் பண்ணாருன்னு சாதிக்கிறார். இதுக்கு ஈப்பரண்டா ஒரு சப்தி ஸ்லோகம் இருக்கு, எடுத்துக்கணும் எத்தனை வேணும்னு அப்புறம் எத்தனை சப்தி ஸ்லோகம் இருக்கு அது பெருமாள் எழுதாவே நம்ம அந்த ஸ்லோகம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் பங்கு தங்கம் சொல்லிட்டு பாஷ்யக்காரர் நாம வந்து ஆசிரியம்னா நமக்கு வீணான காமங்கள் மனத்தில் இருக்காதுன்றத ரொம்ப அற்புதமா சாமி தேசியம் சாத்தியிருக்கார். வகதி மகிழா மாத்தியோ வேதா ஸ்ரீ முகரை முகி வரதனுதையா வாமோபாகா சிவசி வர்த்தது தரதி பரமம் தத்துவம் கோபிஜனத்து வசம் மதம் மதன கதரே ந கிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயாக அப்படின்னு சாதிச்சிருக்கார். என்னன்னு கேட்டா ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். பிரம்மா வகதி வேதாக வகதி மகிழாம் என்னும் கேட்டா பிரம்மாவானவன் தன்னுடைய வாக்குல நாக்கிலேயே சரஸ்வதிக்கு ஸ்தானத்தை கொடுத்திருக்காராம். அப்ப எதுவுமே சொல்லணும்னாலும் சரஸ்வதி அனுகிரகம் அவருக்கே தேவையா இருக்கு. அப்ப சரஸ்வதி இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டா தான் எடுத்துக்கணும், ரொம்ப சிந்தனை பண்ணக்கூடாது. ஏன்னா கவிகள் அந்த மாதிரி எழுதுவா அவ்வளவுதான். அப்ப ஸ்ரீ சம்ப சம்பந்தமானது பிரம்மாவுக்கு அவருடைய நாக்கிலேயே முதலே இருந்துருக்கான். அதற்கு மேல சிவன் என்ன பண்ண கேட்டா தன்னுடைய சரீரத்துல வர தனு பையா வாமோ பாகா எடுந்து பாகத்தை பார்வதிக்கு கொடுத்துட்டாராம். அப்ப அவரை காட்டிலும் ஒரு சம்பந்தம் ஜாஸ்தியாம். சிறு பெருமாள் தான் இருக்காருன்னு கேட்டா தரதி தர்மம் தத்தம் கோபி ஜனசு வசம் மதம் தேவிநாயகர் எங்க இருக்காருன்னு என்ன ஆபடவேலியா எந்த கோபிக்க இவரை போட்டு முடிச்சு வச்சுட்டு தெரியலையா பெருமாள். அப்படி இந்த மூணு பேரை போய் ஆசிரியா நமக்கு மனசில் இருக்கிற காமங்கள்லாம் போகாது. மதன கதனை ந கிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயாக அந்த பாஷ்யக்காரரை போய் நம்ம ஆசிரியோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த இதர காம விஷயங்கள்லாம் போயிருந்து ரொம்ப அழகா சாதிக்கிறார். ஏன்னா அவர் யதீஸ்வரன் சொல்லிட்டு இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் என்ஜாய் பண்ணணும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி இன்றைய உபன்யாசத்துல பெருமாள் சங்கல்பிச்சது இத்தனை நாய்தான் இல்லை அஞ்சு நிமிஷத்தை முடிச்சுடுறேன். இருப்பிடம் வைகுண்டம் வேண்டும்னு கடைசியில என்ன சாதிக்கிறாருன்னா எந்தரமா இருக்கக்கூடிய இடமானது ஸ்ரீ வேங்கடம் வைகுண்டம் சில இடங்கள்லாம் இருக்கு. அதற்கு மேல ஒரு முக்கியமான இடம் இருக்கு. என்னன்னு கேட்டா பாஷ்யக்காரருடைய ஹிருதயத்துல பெருமாள் இருந்திருக்காரு. அப்ப அந்த பாஷ்யக்காரர் நான் மனசுல வச்சிருந்தோம்னா மொத்த பேரும் இங்க வந்துதான் காப்பாற்ற அவைதம் மூலம் வந்து இருப்பிடம் மாவின் ராமானுஜன் மனத்து இன்னும் அவன் வந்து இருப்பிடம் இந்த நிலையத்திலேயே தனக்கின் முறை சொல்றதுல பாஷ்யக்காரன் நம்ம சிந்தனை பண்ணோம்னா எப்பவும் அந்த பாஷ்யக்காரோட மனசுல பெருமாள் எங்கெங்காம பெருமாள் அவருடைய மனசுல இருக்கிறதுனால அப்ப நமக்கு என்னன்னு கேட்டா சுலபமா பாஷ்யக்காரன் மட்டும் தியானம் பண்ண ஆச்சுன்னு ரீதியில் சொல்லியிருக்கார். அதற்கடுத்து இன்பத்து தீரத்தி ராமானுஜா என்னும் எதிரத்தின் இன்பத்து நோய்கள் தூரம் பிறந்திருந்து என்னுடைய துன்பத்துறவியன் சொல்லுவது உண்டு உன் தொண்டகத்தே அன்பத்தி இருக்கும் படியும் சாய்ச்சிருக்கார். என்னையாச்சும் என் காப்படுத்தேன் இன்னைக்கு காலத்துக்கு ரொம்ப ரேவண்டான ஒரு விஷயம் பாஷ்யகாலம் இருக்கு. அவரிடத்துல சொன்னா இருக்கணும்னா அவருடைய தொண்டகத்து அன்பத்தி இருக்கும்படி அதான் பாகவதாலத்துல பரஸ்பரம் ஹிதேஷன் நம்ம இருந்துருக்கணும். தப்பு நடிகரோட வேலை இல்லை. அதை கருத்து அங்கேயும் பாகை தினரங்க நனியாகமன் பங்கேமாவது பாசுரத்துல பாஷ்யக்காரனை நம்ம வந்து அவருடைய திருவடியை நம்முடைய சென்னையில வச்சிருந்தோம்னா நமக்கு அதனாலேயே பெருமாள் பிரார்த்தனை கிருபையானது ஏற்படுறதுன்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கு மறுபடியும் சொல்றார். ஆரம்பிச்சதும் நெஞ்சே சொல்லவும் அவன் நாமங்கள் ஆரம்பித்தார். இங்கேயும் கடைசியில் அந்த நெஞ்சத்துக்கே ஒரு உபதேசம் சொல்ற மாதிரி முடிச்சிருக்கார். நெஞ்சே நம் தலைமை செய்ய பொங்கியை ஏற்றி ராமாயணி பூமன்னவேன்னு அன்சாதியா இருக்கிறதுனால அந்த முதல் பாகத்தினுடைய முதல் வார்த்தை இதுக்கு கடைசியாக அமைஞ்சிருக்கு. அனுசந்தானம் நினைச்சு பூமன்ன மாதம் பொருந்தியதாக முன்னாடி சேவிக்கிற வழக்கம் உண்டு. கால வகத்திலையும் அடியனுடைய மதி விசேஷத்தினாலையும் இதுதான் அனுபவிக்கின்றாதிய. அடுத்து எதிராகப்பதி அதே பெரிய சாகரம், அது நம்மளால பூர்த்தி அனுபவிக்கிறதுக்கு முடியாது. அதனால ரெண்டு மூணு ஸ்லோகம் சொல்ல நினைச்சா அவகாசம் கம்மியா இருக்கு, அதனால சொல்லட்டுமா? சரி அடியும் கிருப்பா. சரி ஓகே, ரெண்டு ரெண்டு ஸ்லோகத்தை குயிக்கா அர்த்தத்தை சொல்லிடுறேன், எழுதி வந்ததுக்காக அர்த்தம் இல்லை. அனபாய விஷ்ணுபத சம்சயம் பஜே கலையா கையாதி கலையா பிரிஞ்சிதம் அகலங்க யோகம் அஜராசயோஜிதம் விதிராஜ சந்திர உபராக தூரகம் அழகா சாதிக்கிறார். இதுல ஸ்லோடி அந்த சந்திரனுக்கும் எதிராஜருக்கும் ஒரு சம்பந்தத்தை சொல்றார். பாஷ்யக்காரரும் ஒரு நிலாதம், அவருக்கு நிகிரகமே கிடையாது, எப்படி அனுகிரகம் தான். அவர் என்ன பண்ற நிலா மாதிரி அழகா கூட இருக்காரா, தன்னை ஆசிரியச்சுவா இருக்கு. ஆனா அந்த நிலா இருக்கு, பிராகிருதமா இருக்கக்கூடிய நிலாக்கும் பாஷ்யக்காரருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கான். அனபாய விஷ்ணு பத சம்சயம், அபாய ந அபாய அனபாய விஷ்ணு பதம்னு ஆகாசத்துக்கு பெயர். இந்த சந்திரனானது ஆகாசத்துல ஆசிரியச்சு இருக்கு, ஆனா அந்த ஆகாசமானது என்னைக்கும் அழியக்கூடிய வஸ்து. அப்ப அழியக்கூடிய வஸ்துவை ஆசிரியச்சிருக்கக்கூடிய சந்திரன் அதுக்கு ஒரு அது ஒரு ஒரு கேடு. ஆனா பாஷ்யக்காரர் பாருங்க, அனபாய விஷ்ணு பதம் சொன்னா இது எந்திரமானுடைய திருவடி, அச்சுதமா இருக்கக்கூடிய அந்த திருவடியை ஆசிரியச்சிருக்கக்கூடிய நிலாவா பாஷ்யக்காரர். ஆனா சந்திரனும் ஆகாசத்தை வெறும் ஆகாசத்தை ஆசிரியச்சிருக்கு. கலையா கையாதி கலையா அனுஜிதம், உஜிதம் சொன்னா விடுறது, அனுஜிதம் விடப்படாதது. இந்த சந்திரனுக்கு என்ன கேட்டா நமக்கு தெரியும், கலைகள் கூடுறது கலைகள் இறங்குறது. ஆனா பாஷ்யக்காரர்களுடைய கலைகள்லாம் எப்பயும் கலையாபி அப்படின்னு ஒரு சின்ன பிட்டு கூட அவரை விட்டு விளங்கினதே இல்லையா. அப்ப அத்தனை கலைகளும் அவரிடத்துல பூர்த்தியா இருந்தது. அப்ப ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நிலா காய்ச்சி அடைகிறது, பாஷ்யக்காரர் அந்த மென்மை அடைகிறார். அகலங்க யோகம்னு போட்டிருந்தார், இன்னைக்கும் அந்த நிலாவை பார்த்தோம்னா அதுல கலங்கமானது தெரியுறது, அது சயின்ஸ் எல்லாம் விட்டுடுங்க பார்த்தா அது ஒரு டாக் ஸ்பாட் தெரியுது, ஆக மட்டும் அதுல கலங்கம் இருக்கு. ஆனா பாஷ்யக்காரருக்கு எந்த விதமான கலங்கமும் கிடையாது. அஜடா சுயோகித்தன் ரொம்ப சுவாரஸ்யம், டாக்கும் லாக்கும் சம்ஸ்கிருதத்துல மாத்தி போட்டுங்க, அர்த்தம் மாத்திக்கலாம். ஜல ஜலாசய உதிதம் சந்திரன், சந்திரனும் கன்வென்ஷன் பார்த்தா சமுதாயத்திலும் தோன்றது சந்திரன், ஒரு ஜலாசயத்திலும் தோன்றிய சந்திரன். ஆனா பாஷ்யக்காரர் அஜடாசயோஜிதம் சொன்னால், அதாவது அல்பமதி உடையவா இருக்கிற இடத்துல பாஷ்யக்காரர் இருக்க மாட்டார், ஏன்னா அவர் ஸ்ரேயஸ் மிகுந்த அதிகாரத்தில் இருந்தவர் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட எதிராக சந்திரம் உபராக தூரகம்னு ஸ்லோரி, உபராகம்னா அந்த எக்லிப்ஸ் அந்த கிரகணம், சந்திரனுக்கு கிரகணம் உண்டு. ஆனா பாஷ்யக்காரத்துல உபராகம் சொன்னா அந்த ஆசைன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதனால அப்படிப்பட்ட பாஷ்யக்காரரை பஜன் சாதிச்சிருந்தார். அதை கருத்து அரியன் முதல்ல ஆரம்பிச்ச விஷயத்துக்காக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன். நம்ம பாஷ்யக்காரருடைய சீசூதிகளை வாசிக்கணும், பாஷ்யக்காரருக்கு நம்ம பண்ணக்கூடிய உற்சவங்களை பக்கம் பண்ணணும் நிச்சயமா, அதெல்லாம் குறைவு வேண்டாம். ஆனா அவரோட சீசுக்குள்ள வாசம் என்ன ஆரம்பத்துக்கு சாதிக்கிறார், பவமரே பரிசின்ன பீத பானிய சிந்து துரித ரகித ஜிப்வா துத்த புய்யாக புய்யா ஸ்ருதி நயன சனாபி சோபதே லக்ஷ்மணோக்தி நரக மதன சேவா சுவாதனா நிந்தவானகன்னு சாதிக்கிறார். பவமரு பரிசின்ன, பவம்னா சம்சாரம், மருணா ஒரு டெசர்ட் ஒரு பாலைவனம், அதுல தப்பிக்கக்கூடியவர்களுக்கு ஸ்பீத பானிய சிந்துன்னு சொல்றார். ஸ்பீதம் சொன்னா நிறைய, பானிய சிந்துன்னு சொன்னா சாப்பிடறதுக்கு ஜலம். எப்படி ஒரு பாலைவனத்துல போகக்கூடிய ஆளு மேலுக்கும் ஜலத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்குச்சு, அவனுக்கு ஒரு அந்த நிலமும் நேரம் ஜலமும் ஆசையும் கிடைச்சுதான் எப்படி இருக்குமோ, அதனால நமக்கு சாபத்திற்கூடிய நமக்கு பாஷ்யக்கார ஸ்ரீசக்தியானது ஒரு நிழலையும் ஒரு ஜலத்தையும் கொடுக்கறது. துரித்த ரகித ஜிப்பா துரித்த குய்யா குய்யா, சரி ஞானம் நிறைஞ்சதா இருக்கான்னு அவளுக்கு எப்படி கேட்டா, ஒரு ஓடையில ஒரு கால்வாயில பால் வந்ததுன்னா கீழமானது வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. நம்ம ஞானிகளுக்கு புத்தகத்தை பார்த்துட்டே இருந்தோம், அதை பார்க்க பார்க்க அவளுக்கு அப்படியே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. ஸ்ருதி நயன சனாபிகி சோபதே லக்ஷ்மணோக்திகி, ஸ்ருதியை என்ன பார்க்கணும்னா நமக்கு ஒரு கண்ணாடி தேவை, கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி போட்டு பார்க்க முடியும். அப்ப பாஷ்யக்காரோட சீசக்தியில அவர் கண்ணு மாதிரியோ அல்லது கண்ணாடி மாதிரியோ இருக்கா சுதிகளை புரிஞ்சுக்கிறதுக்காக. அதற்கு மேல நரக மதன சேவான்னு போட்டிருந்தார், நரக மதனகன் எந்திரமானுக்கு பெயர். எந்திரமான ஆசிரியச்சா நரகத்துக்கு போகின்ற வழியே இல்லை, அவனுடைய கைங்கிறத்துல ஒரு ருசி ஏற்படுறதுக்கு, அவனுடைய அனுபவமானது ஏற்படுறதுக்கு நாடுந்தமான சொன்னா ஒரு வழி பண்ணக்கூடியதாக இருக்கு பாஷ்ய கடைசிக்கு. ஆனால் யார் யாருக்கு என்னென்ன யோகியத்தை இருக்கோ அந்த யோகியத்தை அனுசரிச்சு பாஷ்யகாசிக்கு வாசிக்கலாம். ஏன்னு சொல்லணும்னா ஸ்ரீபாஷத்துக்கு உள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு, அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேவிச்சு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லி போட்டு நின்றேன். கலபலா மலசீகர சத்தாக சுத்தி வதம் சித சூண்டித சுத்தையா திவச தாரகேந்தி சமர்த்தரானு இது புரந்தர சத்தத்து சாதராக. இத்திரா சத்தத்தை மேல ஒரு ஈடுபாட்டோட மரியாதையோடு யாரெல்லாம் பாராயணம் பண்றாலோ அவ எதுக்கான்னு கேட்டா அவளுடைய நல் நல் வழியெல்லாம் அவளோட உள்ளங்கையிலேயே இருக்கான். உள்ளங்கை நெல்லிக்கிற மாதிரி மேலும் அவளுக்கு அவளுடைய வாக்கு வேதத்தை அனுசரிச்சிருக்கிறதுனால வேதனையே அந்த சிறுமையை கொண்டு வச்சுக்கிறதா. மூணாவது யாரெல்லாம் பரவாயப்படுறாளோ அவெல்லாம் பகல்ல வரக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி போயிடுறாளா இவா இதுல வந்தா. அந்த மாதிரி எதி பரம்பர சத்தத்தை சாதராகனு எதிராக சத்தத்தையும் எல்லாரும் வாசிச்சு அர்த்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜெயதி எதிராதி சொத்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி அதுடைய தனா திரிவேதி மனந்த எந்தோ ஜெயந்தி புவிசந்தா. ஜெயதி எதிராதி சொத்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி அதுடைய தனா திரிவேதி அவந்திய எந்தோ ஜெயந்தி புவிசந்தான்னு சொல்லி உபநாசத்தை முடிச்சிடுறேன். இது ரெண்டே நிமிஷம் தான். சில தன்யவாதிகள் சமர்ப்பிச்சிருந்தா அது அடியான கர்த்தவியம். ரெண்டே நிமிஷத்தை போட்டு நின்றுறேன். முதல் தன்யவாதங்களே நாகல்பாக சுவாமிக்கு தான். ஏன்னா அவருக்கு அவர் முதல் நாள் சாதிச்ச மாதிரியே அவருக்கு அடியான யாருமே தெரியாது, உபநாசம் பண்ணுவானும் தெரியாது. ஒரு ப்ரோக்ராம்ல ஒருத்தர் கூப்பிட்டு பிரசாரம் பண்ண வச்சிருந்தோம் அவன் மேலே நல்லா பண்ணுவாருன்னா அவளுக்கு மேலே கான்பிடன்ஸ் வேணும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய திருத்தம்பியான நாகல்பாக வாசிவாசி அவர் சொன்னாங்கிறதுக்காக உடனே நம்ம செலக்ட் பண்றேன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னார். அடியானு ஒத்துண்டா இந்த ரெண்டு நாகல்பாக சுவாமிகளுக்கும் அடியோட தன்யவாதங்கள். அடியன் வேடிக்கை சொல்றது உண்டு, எந்த பாக்கத்தையும் சேராதவன் எந்த பக்கத்தையும் சேராதவன். ஆனா பக்கத்துல இருந்த புத்தகத்தோட எட்டி இருப்பேன். அவ்வளவுதான் விசேஷம். அடியோட பாண்ட சொன்ன கிடையாது. அப்படிப்பட்ட அடியனுக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டாவது குரு பிரகாசையே தீமான வசனம் உண்டு. ஒரு ஞானியானவன் என்ன பண்ணுங்கன்னா எப்படி தந்த குருவை பிரகாசிக்கணும், அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை சேர்த்துண்டா தயாவான் சிஷ்யமத்யகோன்னு சொன்னா ஒரு தயவு இருக்கிற என்ன பண்ணா தன் சிஷ்யனையும் பிரகாசப்பட்டு அந்த ரீதியில அடியோட குருவா இருக்கக்கூடிய முகுந்தாச்சார் முதல்லயே நான் வரேன்றதுங்க சொல்லி தண்டரா போடாத தெரிய வாட்ஸ்அப் எல்லாருக்கும் அமிச்சு எல்லாரும் போங்க உபநாசத்துக்கு போகணும்னு அப்பத்துல இருந்து எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துருக்காரு. அடுத்தனுடைய கலக்ஷர ஆச்சாரியன் பருத்திப்பட்டு தேவநாதநாதன் சங்கீபுரம் ரத்னாபாச்சாரியார் அவருடைய ஒரு மேன்மனம் கேட்டா போற இடத்துலாம் அடியனை பத்தி பேசுவார். அதாவது அடியன் கான்சன்ட்ரேட் மாதிரி அவள சூரியன் மாதிரி நான் அவளை பிரகாசப்படுத்த அவசியம் இல்லை. ஆனா சூரியன் கான்சன்ட்ரேட்டை பார்க்க முடியும். முதல்ல ஆண் மணி அடிக்க வெளிச்சம் வேணுமே அது மாதிரிதான் அடியன் முடிஞ்சுட்டு இருக்கேன். அது மாதிரி அவளுடைய பிரகாசத்துல அடியனதோ கொஞ்சோண்டு பிரகாசமா இருக்கேன். அடுத்து அடியனை பத்து நாளா பதினோரு நாள் அவாத்துல ஆசிரியச்சு ரொம்ப சத்காரம் பண்ணின ஸ்ரீமான் ரங்கநாதன் சுவாமியுடைய குடும்பத்தார். அந்த மாமி வசுதா மாமி தரணிதரன் டெய்லி காரில் கொண்டு ஆசிட்டு போய் பெரிய காரியம். அடியானுக்கு அது வந்து யோசிக்க இல்லைனாலும் இப்பெல்லாம் இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இப்பெல்லாம் நம்ம கைங்கரியம் பண்ணலான்றது அடியானுக்கு ஒரு பாடமாச்சு. கொஞ்சம் பெருப்பு இருக்கேன் அடியன், கொஞ்சம் கலவும் கூடியிருக்கேன்னா நல்ல ஜலம் டெய்லி ரெண்டு வேலை குளிச்சுருந்தா கொஞ்சம் கலவும் கூடியிருக்கு. அப்படி எவ்வளோ பாகவதா எவ்வளவு அபிமானம் இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாக்கிய நேரில் எவ்வளவு அதாவது வயதுல வயோதிகளாக இருந்தா கூட அடியன் மேல அவ்வளவு அபிமானம் வச்சுட்டு உபன்யாசத்துக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அழியன் நம் பையன் சில பேர் ஆதரிச்சேன். எல்லாருக்கும் அடியோட தன்யவாதங்கள். இங்க வந்து கேட்டவா யூடியூப்ல கேட்டு இருக்கவா வீரபுர ரகுநாதன் சுவாமி அங்கேயே உட்கார்ந்து அடியனுடைய உபன்யாசத்தெல்லாம் பிரகாசப்படுத்தின் இருக்கார். எல்லாருக்கும் அடியனுடைய தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுட்டு கவிதார் கீர்த்தன்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.